சௌந்தர்யாபாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோஹதஸ்ததி பராணி கிருணாய மேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தெய்வ சிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே மாதா பிதா இவ தய தனியா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்தனகுலபதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமத் சதங்கிரீ வலம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்தமஹதாஸ்வய பட்டநாத ஸ்ரீபக்திகார குலசேகர யோகி வாஹான் பக்தாங்கிரேணு பரதாலயேந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம் நீலாதுங்கஸ்தனகிரிதடீசுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிகதசிரசித்தமத்யாபயந்தே சோச்சித்தாயாம் ஸ்ருதிநிகலிதம் வியாபராத் கிருத்ய புங்கே கோதாதஸ்யை நமைதமிதம் பூயயே வாஸ்து பூயஹ அன்னவயல் புதுவயாண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இசையால் பாடிக் கொடுத்து கண்ணப்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்னை விதி என்னை மாற்றம் நாம் கடவா வந்தமே நல்கு ஸ்ரீ விஸ்வஜித்த குலநந்தன கல்பவல்லி ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாட்சமாம் கருணையா கமலாமிவாண்யாம் கோதாவரண்யசரணம் பிரபத்யே அம்பரமே தன்னீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் அந்த கோபாலா எழுந்திராய் கும்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டிய சோதாய் அறிவுராய் அம்பரமூடருத்து ஓங்கி உலகடந்த உம்பரு கோமானே உறந்தா எழுந்திராய் செம்பொற்கடலடி செல்வா பலதேவா இந்தியும் நீய முரங்கேதோ ரெம்பாவாய். இந்த பாசுரத்தில நாலு வரியில நாலு பேர்களை எழுப்புவதாக இருக்கிறது. போன பாசுரத்தில கோயில் காப்பாளன் வாயில் காப்பாளன் இவருடைய அனுமதியை வாங்கிக் கொண்டு நந்தகோபனுடைய கிரகத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார்கள். உள்ளே நந்தகோபன், யசோதை பிராட்டி, கிருஷ்ணன், பலராமன் நாலு பேர் சயனத்தில் இருக்கார்கள். அந்த நாலு பேரையும் ஒரு ஒருத்தராக எழுப்புறாங்க. நாலு பேரில் இந்த நாலு பேரை எழுப்புகிறார்கள் அப்படின்னு. அதனால சுவாபதேசம் சொல்லும் போதும் இங்கேயும் நாலு பேர் எழுப்புகிறார்கள். ஒன்னு ஆச்சாரியர், ரெண்டு மந்திரம், மூணு மந்திரத்தினுடைய அர்த்தம், நாலு மந்திரத்தினுடைய தாத்பரியம் என்பதாக நாலு விஷயம். ஆச்சாரியனை எழுப்புவதாவது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, ஏற்கனவே பார்த்தோம், ஆச்சாரியனை எழுப்புவது அப்படின்னா அவர் தூங்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம் இல்ல, அவர் உறங்குவதாக பாவிக்கிறார். உறங்குவதுன்னா என்ன அர்த்தம்னா, அவர் சரணாகதி பண்ணினபடினாலே நிர்பரராக இருக்கிறபடினாலே எதிலையும் கவலை இல்லாமல் நிம்மதியாக இருக்கக்கூடியவர். அவரை எழுப்புவது அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, எங்களுக்கு விஷயத்தை போதிக்கிறேனும் என்று பிரார்த்திச்சு அவரை நமக்கு உபதேசிக்கும்படி செய்வது, அதற்காக பிரார்த்திப்பது. அடுத்தது இரண்டாவது வரையில மந்திரம், மந்திரத்தை எழுப்புகிறார் அப்படின்னு இருக்கு. மந்திரத்தை எழுப்புறதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மந்திரமே உன்னுடைய அர்த்தத்தை நீயே எங்களுக்கு பிரகாசம் பண்ண வைக்கணும் அப்படின்னு அர்த்தம். உங்க அர்த்தம் எனக்கு புரியும்படி பண்ணணும். மந்திர அர்த்தம் இருக்கு, ஆனா அது நமக்கு பிரகாசமா இல்லை அப்படின்னா இருந்தும் பிரயோஜனம் உண்டாது அப்படின்னும். ஆனா மந்திர அர்த்தங்கள் எங்களுக்கு தெரியும்படி காட்டி தருண வேணும் என்று பிரார்த்திக்கிறார். அதே மாதிரிதான் மந்திரத்தினுடைய அர்த்தமும் மந்திரத்தினுடைய தாத்பரியமும் தங்களுடைய சுரூபத்தை எங்களுக்கு பிரகாசமாக்கணும், பிரகாசமாக்கணும்னா எங்களுக்கு புரியும்படி ஆக்கணும் அர்த்தம். அதனாலே இந்த நாலு வரையில இந்த நாளையும் எழுப்புவதாக சொல்ற வழக்கம். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் அப்படின்னு குருவை எழுப்புற. முதல்ல குரு, அதுக்கப்புறம் மந்திரம், அதுக்கப்புறம் மந்திரத்தினுடைய அர்த்தம், அதுக்கப்புறம் மந்திரத்தினுடைய தாத்பரியம். இப்படிதானே வழக்கம், இப்படிதானே கிரமம். ஆச்சாரியன் தான் மந்திரத்தை உபதேசமானது, அவர்கள தான் மந்திரம் தெரியாது. மந்திரம் தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் அவர் தான் மந்திரத்தினுடைய அர்த்தத்தை அடுத்து உபதேசம் பண்ணுவார். அதுக்கப்புறம் தாத்பரியம் நமக்கு உபதேசம் பண்ணுவார். தாத்பரியம்னா உட்கருத்து அப்படின்னு வச்சுக்கலாம். அதனால இந்த கிரமத்துல எழுப்பறக்கவும் அதுக்கேற்ற மாதிரி அழகா இருக்கு. முதல்ல ஆச்சாரியன் சொல்லும் போது எங்களுக்கு அம்பரமே அறம் செய்யும், அம்பரமே கொடுக்கிறவர், தண்ணீரே கொடுக்கிறவர், சோரே கொடுக்கிறவர். அம்பரம்னா வஸ்திரம் அர்த்தம், வஸ்திரம் தண்ணீர் சோறு இதை கொடுக்கிறார். அதாவது அறம் செய்யும்னா தானமா கொடுக்கிற. நமக்கு ஆச்சாரிய நமக்கு உபதேசம் பண்ணச்ச ஏதோ ஒரு பலனை எதிர்பார்த்து பண்ணலே. பயன் நன்றாகினும் வாங்கல்லராகினும் செயல் நன்றாக திருத்தி பண்ணிக்கொள்வோம். அவருக்கு ஒரு பயன் கிடையாது, இல்ல நமக்கு ஒரு யோகிய இருக்கானா அதுவும் கிடையாது, நமக்கு பாங்கல்ல. ஆனாலும் செயல் நன்றாக திருத்தி பண்ணி கொள்வார் அப்படிங்கிற மாதிரி ஆச்சாரியம் ஒரு பலனை எதிர்பார்க்காமல் தானம் பண்றாராம். அறம் செய்யும் தானம் பண்ற. அம்பரம் தண்ணீர், அம்பரம் வஸ்திரம், தண்ணீர் சோறு அப்படின்னு சொன்னது பாரக போஷக போக்யம் என்று சொல்வார்கள். நம் உடலுக்கெல்லாம் தாரகம் எது அப்படின்னா உணவு, நம்ம சாப்பிட ஆகாது, அதனாலதான் உடல் நிற்கும். போஷகம் எதுன்னா தீர்த்தம், வெறும் ஆகாரம் சாட்டா போறாது, தீர்த்தம் தான் அதுக்கு நான் புத்தியை கொடுக்கும்படியாக அது ஜீர்ணிக்க பண்ணும். போக்கியம் எது அப்படிங்கட்டா சந்தனம் வெத்தலை முதலானதெல்லாம். உடம்புக்கு தாரகம் போஷகம் போக்கியம்னு மூணு இருக்கு. அவங்க நம்மாழ்வார் என்ன சொன்னார்னா, எனக்கு தாரகம் போஷகம் போக்கியம் மூணுமே கிருஷ்ணன் தான். உண்ணும் சோறு பருக நீர் சின்னும் வெட்டிலையும் எல்லாம் கண்ணன் அப்படின்னார். எல்லாமே கிருஷ்ணன் தான் எனக்கு அப்படின்னார். அப்போ அம்பரமே அப்படிங்கிறது போக்கியம், தண்ணீரே அப்படிங்கிறது போஷகம், சோரே அப்படிங்கிறது தாரகம். அதனால இந்த தாரக போஷக போக்கியம் இது மூணையும் அறம் செய்யும் நமக்கு கொடுக்கிறவர் ஆச்சாரியம். தாரக போஷக போக்கியம் இதுனா கிருஷ்ணன் தான் நம்மாழ்வார் சொன்ன ரீதியில அந்த கிருஷ்ணனை நமக்கு கொடுக்கிறவர் அப்படின்னா, கிருஷ்ணனையே நமக்கு தாரகமாயும் கிருஷ்ணனையே போஷகமாயும் கிருஷ்ணனையே போக்கியமாயும் நமக்கு காட்டி கொடுக்கக்கூடியவர் ஆச்சாரியம். அம்பரமே அறம் செய்யும்னா அம்பரமே அறம் செய்யறதுக்கு இவர், இவர் தான் வஸ்திரதானம் பண்றவர்னா இவர் தான், இவருக்கு சமயம் யாரும் கிடையாதுன்னு சொல்லும்படியா அது கொடுக்கிறார். தண்ணீர் கொடுக்கணும்னா இவர் கொடுக்கணும், சோறு கொடுக்கணும்னா இவர் கொடுக்கணும், வேற யாருக்கும் இவர் மாதிரி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்ற மாதிரி, தோடி ராகம்னா இவர் தான் அப்படின்னு சொல்றாரு இல்லையோ, அந்த மாதிரியாக அளவு விசேஷமாக கொடுக்கிறார் இல்லாரு. அம்பரமே அறம் செய்கிறார், தண்ணீரே அறம் செய்கிறார், சோரே அறம் செய்கிறார். அவர் கேட்கிறா அதுக்கு இவர் தான், இதுக்கு அவர் அவரு தான் அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கான். அப்படி தாரக போஷக போக்கியமான பகவானை நமக்கு கொடுத்தவர்கள் ஆச்சாரியர். அரங்கும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய், எம்பெருமானுடைய நந்தகோபாலா அப்படின்னு ஒரு அர்த்தம், பெருமானுடைய நந்தகோபாலா இல்ல எம்பெருமான், எங்களுக்கெல்லாம் சுவாமி நீர் தானே. பகவான் இருக்கட்டும், அந்த பகவானையும் காட்டுக் கொடுக்கக்கூடிய அந்த பகவானையும் அறம் செய்யக்கூடிய நீர் தானே, அப்ப நீர் தான் என் பெருமான். நந்த கோபாலா நெத்தை பார்த்தோம், நந்த ஆனந்தமாக இருக்கக்கூடியவர், கோபாலா வார்த்தைகளை எல்லாம் பாலனம் பண்ணக்கூடியவர், அப்படிப்பட்ட ஆச்சாரியனை எழுந்திராய் நீர் வந்து எங்களுக்கு உபதேசம் செய்துள்ள வேணும் அப்படின்னு அர்த்தம். இதுல அம்பரம் தண்ணீர் சோறு அப்படிங்கிறது சரீரத்துக்கான தாரக போஷக போக்கியம், இதே மாதிரி ஆத்மாவுக்கான தாரக போஷக போக்கியத்தை காமிச்சு கொடுத்தார் சுவாமி நம்மாழ்வாருக்கு. சரீரமானாலும் சரி ஆத்மாவானாலும் சரி தாரக போஷக போக்கியம் அப்படிங்கிறது கிருஷ்ணன் தான். ஏன்னா அவர் ஆகாரமும் ஒன்றும் பண்ணல, கிருஷ்ணனே தாரகமாக கிருஷ்ணனே போஷகமாக வச்சிருந்தது அவர் உடம்பே வளர்ந்தது. எப்படியான ஆயிரம் பாட்டில் இருக்க பசுக்களுக்கெல்லாம் தாரகம் எதுனா கிருஷ்ணனுடைய வேணுகானம்னு சொல்லுவான், அது புல்லு கூட சாப்பிடாது, வேணுமானத்தை கேட்டுட்டு அப்படியே பால் கொழியுமா. அதே மாதிரியாக நம்மாழ்வார் இருந்தார். நமக்கு சரீரத்துக்கு தாரக போஷக போக்கியம் எது வேணா இருக்கட்டும், இந்த ஆத்மா இருக்கும் இல்லையா, ஆத்மாவுக்கு தாரகம் எது, ஆத்மாவை தரிக்க செய்வது எது அப்படின்னா சேஷத்துவ ஞானம். பகவான் சேஷன் நான் அப்படிங்கறது புரிஞ்ச வரைக்கும் ஆத்மா இருக்குன்னு அர்த்தம். தரிக்க செய்வதுன்னா உயிர் பெற செய்வதுன்னு அர்த்தம். எப்படியானா ஆகாரம் சாப்பிட்டாதான் சரீரம், இல்லாட்டா சரீரம் இல்லையோ. இது மாதிரி சேஷத்துவ ஞானம் இருந்தாதான் இவன் ஆத்மாவை புரிஞ்சுன்னா இருக்கும். பகவானுக்கு தாசன் நான் அப்படிங்கறது புரிஞ்சுக்கலைன்னா அந்த ஆத்மா இருந்தோ இல்லாத மாதிரிதான். அது ஏதோ நித்தியம்ங்கிற அப்படின்னா இருக்கே தவிர அது இல்லாத அப்படின்னால்தான். சரீரமும் அப்படிதான். சரீரத்தை என்ன சொல்றாருன்னா தாற்பரிய சந்திரிகையில இல்ல கீதா பாஷ்யத்துல சொல்றார், சரீரம் போயிடுத்துன்னு வச்சுக்கோங்க, சரீரம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. என்ன கேட்டா சரீரம் வேற ஒரு நிலையில இருக்கு, எந்த வஸ்துவுமே இல்லைன்னு ஆகாது. எந்த வஸ்து ஆனாலுமே சரி அது அந்த நிலையை விட்டு வேற நிலையில அது இருக்கும், அவ்வளவுதான். தண்ணீரே வச்சுக்கோங்க, தண்ணீர் இல்லை அப்படின்னா தண்ணீர் காத்தாயிடுச்சு, ஆவியாகும், எல்லாம் ஆகும். அப்படிதானே, ஒரு வஸ்துவும் அப்படி அழிஞ்சு போகாது. பிரகிருதியில அப்படி கிடையாது, அழிஞ்சு போறதா ஒண்ணு கிடையாது. அதனால ஒரு சரீரம் இல்லை அப்படின்னா அப்ப சரீரத்தை புதைச்சார்னா அது மண்ணோட மண்ணாகும், அப்ப அது மண்ணாகும், மண்ணாகி அந்த மண்ணோட அது கலக்கும். சரீரத்தை எரிச்சோம் அப்படின்னா அப்ப அது புகையாகவும் ஏதோ ஒன்னாகும், ஏதோ ஒன்னு அது ஆயாகும், அதுவும் இருக்க முடியாது. எந்த வஸ்துவுக்குமே நாசம்ங்கிறது கிடையாது. அதாவது சரீரம் இருக்குன்னு சொல்லணும், சரீரம் இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படின்னு ஒரு தத்துவம் ஒன்று சொல்ற. அங்க பிரசத்தமா சொல்லிட்டு கீதா பாஷ்யத்தை அந்த ஒரு தத்துவத்தை சொல்றோம். சரீரத்துக்கு எப்படி இருக்கும்போது ஆத்மாவுக்கு கேட்பானே. அப்ப சரீரம் இருக்குன்னா ஒருத்த போயிட்டாருன்னா சரீரம் இல்லை அப்படிங்கிறோம். என்கிட்ட இருக்கே அப்படின்னு சொன்னா அது இருந்து என்னப்பா பிரயோஜனம், இருந்தும் இல்லாததுக்கு சமம். அந்த மாதிரியாக இந்த ஆத்மாவானது சேஷத்துவ ஞானம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இது போனதுக்கு சமானம் தான், மிருதத்துக்கு சமானம் தான். அதனால அதுதான் தாரகம். போஷகம் எது அப்படின்னா பாரதந்தியம். அந்த எப்படின்னா காட்டு அப்புறம் தீர்த்தம் சாப்பிட்றாலும் அந்த மாதிரி சேஷத்துவ ஞானம் வந்தா உடனே பாரதந்திரிய ஞானம் வந்தா அதுக்காக நான் பகவானுக்கு தாசன் அப்படிங்கிறது சேஷத்துவ ஞானம். பகவானுக்கு பரதந்திரன், அவன் இட்ட வழக்காக இருக்கக்கூடியவன் அப்படின்னு பரதாழ்வார் மாதிரி இருக்கிறது பாரதந்திரம். அவர் என்ன சொன்னாலும் சரின்னுவார் பரதாழ்வார். அந்த மாதிரி பகவானுக்காக தான் நான் இருக்கேன், அவர் என்ன சொன்னாலும் சரி அப்படின்னு இருக்கிறது பாரதந்திரம். போக்கியம் எது ஆத்மாவுக்கு, சரீரத்துக்கு வஸ்திரம் இருக்கா மாதிரி ஆபரணங்கள் இருக்கா மாதிரி ஆத்மாவுக்கு போக்கியம் எது அப்படின்னா பகவானுக்கு கைங்கரியம். சரீரத்தை கொண்டு கைங்கரியம் ஆத்மா பண்றதும் இல்லையோ, அதுதான் போக்கியம், ஆனந்தமா இருக்கு. பகவத் கைங்கரியம்னா ஆத்மாவுக்கு ஆனந்தம். இது பண்ணாலும் ஆனந்தம் ஆத்மாவுக்கு தானே, சரீரத்தினாலே கைங்கரியம் பண்ணா கூட ஆனந்தம் வேணுமோ ஆத்மாவுக்கு தான். இந்த கைங்கரிய சுகம் அப்படிங்கிறது ஆத்மாவுக்கு தான், சரீரத்துக்கு கிடையாது. ஏன்னா இது பெரிய விசாரம் பண்ணியிருக்கேன். நாக்கில நல்ல சர்க்கரையை வச்சோம்னு வச்சுக்கோங்க, அப்போ நாக்கில் நல்ல ஆனந்தம் இருக்கு. இந்த ஆனந்தம் நாக்குக்கு இருக்கா இல்ல ஆத்மாவுக்கு இருக்கா அப்படின்னு பெரிய பிரச்சனை. நாக்கில சர்க்கரை வச்சா நாக்கில் தானே ஆனந்தம் இருக்கு அப்படின்னா, அது நாக்கில இல்ல ஆத்மால இருக்கு அப்படின்னு ஸ்தாபிச்சிருக்கா. நாக்கில அந்த ஆனந்தம் இருக்குமானால் அப்புறம் அதை பத்தி நினைவு வரக்கூடாது பின்னாடி. அதாவது எப்படின்னு கேட்டா ஒருத்த கண்ணால பார்க்கறான் வச்சுக்கோங்க, பார்த்து சந்தோஷப்படுறான். அந்த சந்தோஷங்கிறது கண்ணுல இருக்கு அப்படின்னா இப்ப கண்ணு போனப்புறம் அதை நினைச்சு சந்தோஷங்கிறது வரக்கூடாதுன்னு, அதான் நினைச்சு சந்தோஷங்கிறது வரும். அதனால அதை நினைச்ச மறுபடியும் சந்தோஷப்படுவான். அதனால கண்ணாலே பார்க்கக்கூடியது ஒண்ணு இருக்கு, நாக்கனாலே ருசிக்கக்கூடியது ஒண்ணு இருக்கு, ஒரு ஆத்மா அப்படின்னு சொல்றேன் அது இருக்கட்டும். அப்படியாக அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் அப்படின்னு தாரகமும், தாரகமான சேஷத்து ஞானம், போஷகமான பாரதந்திரிய ஞானம், அப்புறம் போகமா இருக்கக்கூடிய கைங்கரிய ரசம், இந்த மூணையும் ஆத்மாவுக்கு கொடுக்கிறவர் ஆச்சாரியர். அதனால எம்பெருமான் நந்தகோபாலா இறங்கிறார் அப்படி எங்களுக்கு கொடுக்கக்கூடியவரே, தாரக போஷக போக்கியமான கிருஷ்ணனை கொடுக்கக்கூடியவரே நீர் எழுந்தருள வேணும். கும்பனார்க்கெல்லாம் குழந்தை குலவிளக்கே எம்பெருவாட்டி யசோதா அறிவுராய். இது மந்திரத்தை எழுப்புற திருமந்திரம் சொல்ற திருமந்திரம். மந்திரோ மாதா குரு பிதா அப்படின்னு சாஸ்திரம் சொல்லு. மந்திரம் தான் அம்மா, குரு தான் அப்பா. இந்த மந்திரம் அம்மாவாக குரு அப்பாவாக இவனுக்கு ஒரு ஜென்மம் ஒன்று கிடைக்கிறது, ஒரு பிறப்பு. ஒரு அம்மா அப்பாவுக்கு குழந்தை பிறக்கிற மாதிரி அந்த மந்திரத்துக்கும் இந்த ஆச்சாரியனுக்கும் ரெண்டு பேருக்குமா சேர்ந்து பிறக்கிற குழந்தை தான் இந்த சேஷத்துவ ஞானங்கிறது இவனுக்கு, குழந்தைக்கு. அதாவது நமக்கெல்லாம் அம்மா அப்பா மூலம் கிடைச்ச பிறப்பு ஒன்று இருக்கட்டும், இந்த ஆச்சாரியன் உபதேசம் மூலமாக ஒரு ஞானம் வருது இல்லையோ, அதுவே ஒரு புது பிறப்பான். அன்று நான் பிறந்தினேன், பிறந்தவன் மறந்தினேங்கிற ஆழ்வம். அன்னைக்கு நான் பிறக்கல, அப்புறம் பிறந்தேன். எப்ப பிறந்தீர் அப்படின்னா, ஆச்சாரியன் திருமந்திரத்தை உபதேசம் பண்ண, அப்போ அந்த திருமந்திரத்து மூலம் என்ன தெரிஞ்சது, நான் பகவானுக்கு தாசன் தெரிஞ்சு இத்தனை நாளா தெரியல, அப்ப இத்தனை நாளா நான் ஏதோ இருந்தேன், இப்பதான் தாசனாக பிறந்தேன், தாசங்க அறிவு கிடைச்சபடினாலே தாசனாக பிறந்தேன் அப்படிங்கிற. ஆனா இந்த பிறவி வரணும், இந்த பிறவிக்கு அப்பா வந்து குரு, அம்மா வந்து மந்திரம், திருமந்திரம். திருமந்திரத்தை சொல்லும் போது கும்பனார்க்கெல்லாம் கொடுந்தே, எல்லா மந்திரத்தை காட்டிலும் சிரேஷ்டமான மந்திரம் கொம்பு. அப்படின்னா எப்படி கொடியோட சேர்ந்து இருக்கும், கொம்பு கொடி இருக்க முடியும், அதான் கும்பனா. இந்த கொடி இறந்தது அதை படர்ந்திருக்கா மாதிரி இந்த மந்திரமானது படர்ந்திருக்கான். இப்ப கும்பனார்க்கெல்லாம் கொடுந்தே, யாருக்கும் குழுந்தாக இருக்கக்கூடியவர் நம்ம மந்திரோ அஷ்டாட்சர அஷ்டாட்சரத்தை காட்டிலும் உயர்ந்த மந்திரம் கிடையாது. சர்வம் அஷ்டாட்சராந்தம், எல்லாமே அஷ்டாட்சரத்துக்குள்ளே அடங்கி இருக்கு. இப்படிதான் சொல்லக்கூடிய உயர்ந்த மந்திரம் கும்பனார்க்க, வியாபக மந்திரங்கள்ல உயர்ந்த மந்திரம். கும்பனார்க்கெல்லாம் குழுந்தே குலவிளக்கே, குலத்தை பிரகாசப்படுத்தக்கூடியது மந்திரமும் அப்படிதானே, அந்த சேர்ந்திருக்கும் குலத்தை பிரகாசப்படுத்தக்கூடியதாக இருக்கு. எம்பெருமாட்டி இவக்கெல்லாம் சுவாபினியாக மந்திரம் இருக்கு. தஸ்மை வியாபக முக்கியாய மந்திராய மகதே நமஹா அப்படிங்கிற சுவாமி தேசிகா திருமந்திரத்தின் அர்த்தத்தை சொல்லும்போது முதல்ல மந்திராய மகதே நமஹா, திருமந்திரத்துக்கு ஒரு நமஸ்காரம் அப்படின்னு. ஏன் கேட்டா எம்பெருமான் எம்பெருமாட்டி மாதிரி இந்த திருவந்தமே நமக்கு பெருமாட்டியாக இருக்கா, நம்மளை எல்லாம் ஆளக்கூடியவராக ஈஸ்வராக இருக்கு. யசோதா மந்திரம் நமக்கு எஸ்எஸ்ஏ எல்லாம் கொடுக்குறது, புகழை கொடுக்குறது. அஷ்டாட்சரத்தினால என்ன பலன் தான் கிடைக்கிறது, என்ன பலனும் கிடைக்கும். எத்த அஷ்டாட்சர சஞ்சித்தா மகாபாகோ மகியதே நத்திர சஞ்சரிஷந்தி வியாதி துர்பிக்ஷ தஸ்கராக, வியாதியோ துர்பிக்ஷமோ எதுவும் இருக்காது, அஷ்டாட்சரத்தை தெரிஞ்சிருக்கா அப்படி லோகத்துல அப்படி எல்லாம் கொண்டாடப்படுவான், இவனுடைய புகழ் எல்லா இடமும் பறந்து வளரும் அப்படின்னு தானே சாஸ்திரம் சொல்றது. அதனால யசோதா அப்படின்னா எஸ்எஸ்ஐ கொடுக்கக்கூடியது, எஸ்எஸ்ஐ கொடுக்கக்கூடிய அஷ்டாட்சரம் தான். அஷ்டாட்சரம் வந்தாச்சுன்னா நல்ல புகழ் வந்துடும், நல்ல பாண்டித்யம் வந்துடும், ஞானம் வந்துடும். அதனால அப்படிப்பட்ட மந்திரத்தை அறிவுறாள், நீ எழுந்திருக்க வேணும், உங்களை பிரகாசப்படுத்த வேணும் அப்படின்னு கேட்கு. கும்பனார்க்கெல்லாம் குழந்தே குலவிளாக்கே எம்பெருமாட்டி யசோதா அறிவுதாய், அதுக்கப்புறம் அம்பரமூடருத்து ஓங்கி உலகலந்த அம்பர கோமானே உறங்கா விழுந்திராய். அஷ்டாட்சரத்தினுடைய அர்த்தம், அஷ்டாட்சரத்தினுடைய அர்த்தம் என்ன கேட்டா, எம்பெருமான் அவன் எல்லாருக்கும் சுவாமியானவன், அகாரத்தினாலே எம்பெருமானை சொல்லி, உக்காரத்தினாலே சம்பந்தத்தை சொல்லி, மகாரத்தான ஜீவர்களை சொல்லி எல்லாருக்கும் அவன் சுவாமியானவன்கிறது முதல்ல சொல்றது. நாம் எல்லாரும் தாசர்கள், அவன் சேஷி. அதான் சொல்ற அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகந்த, அந்நாசத்துல ஆகாசத்தை தாண்டி மேலே போய் உலகளந்தவன் எம்பெருமான், தன் திருவடி கீழே லோகம் மொத்தத்தையும் வைத்தவன், அதனாலே எல்லாருமே எனக்கு தாசர்கள், என் திருவடி கீழே இருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கறத காமிச்சவன். அஷ்டாட்சரத்தினுடைய அர்த்தத்தை பகவானே நேர காமிச்சிருக்கான், அதுதான் இந்த பாட்டிலையும் காமிச்சிருக்க. சராசரம் அகீகரா சரண பங்கஜேன அங்கிதம் அப்படிங்கிற, சராசரம் மொத்தத்தையும் சரண பங்கஜத்தினாலே அடையாளம் பண்ணி வச்சுருக்கான் எம்பெருமான், என்னுடையது என்னுடையது, நீங்கள் என்னுடைய தாசர்கள் அப்படின்னு. அந்த மாதிரி அம்பரமூடருக்கு அன்னைக்கு அம்பரத்தை தாண்டி ஆகாசத்தை தாண்டி ஓங்கி உலகனந்து உம்பர கோமான் தேவாதி தேவ பகவான், அந்த மாதிரி இந்த இடத்துல அந்த பகவானை தான் சொல்றது. ஏன்னா அஷ்டாட்சரத்தினுடைய அர்த்தமே உலகளந்தவன் தான், உலகெல்லாம் தன் கீழே வசப்படுத்தியவன், தன் தாசர்களாக ஆக்கி கொண்டவன் அப்படின்னு தான் அர்த்தம். இதுக்கு வியாபக முக்கியாயங்கிற சுவாமி, அதாவது வியாபக மந்திரங்கள்னு மூணு மந்திரம் இருக்கு. வியாபக மந்திரம்னா என்ன அர்த்தம்னா, எம்பெருமான் வியாபகன் அப்படிங்கறத காமிக்கிற மந்திரம். எம்பெருமான் எல்லா இடத்திலையும் வியாபித்து இருப்பவன், அவன் இல்லாத இடமே கிடையாது அப்படிங்கறத காமிக்கிற மந்திரம் வியாபக மந்திரம். அது பெருமானுக்கு தான் இந்த வியாபக மந்திரங்கிறது, மற்ற தேவர்களுக்கு கிடையாது. வியாபக மந்திரம் பெருமாளுக்கு மூணு மந்திரம் இருக்கான். ஒன்னு திரு அஷ்டாட்சரம். அஷ்டாட்சரத்துல நாராயண நாமன்லாம் இருக்கு அப்படின்னாலே பெருமான் எல்லா இடத்துலயும் இருக்கான்னு தெரியுது. பிரணவம் வேற இருக்கு. ரெண்டு விஷ்ணு ஷடக்ஷரம். விஷ்ணு அப்படின்னாலே எல்லா இடத்துலயும் வியாபித்து இருக்கிறவன் அப்படின்னு அர்த்தம் இருக்கு அப்படின்னால அதுவும் வியாபக மந்திரம். மூணாவது வாசுதேவர் துவாதசாட்சரம். அது வாசுதேவன்னா வாசநாத் வாசுதேவத்ய அப்படின்னு இருக்கு அப்படின்னால எல்லா இடத்துலயும் வசிக்கிறபடினாலும் வாசுதேவன் அப்படின்னால எல்லா இடத்துலயும் இருக்காங்க இருப்பீங்க. அதனால பகவான் எல்லா இடத்துலயும் வியாபித்து இருக்கான் அப்படிங்கறத தெரிவிக்கிற மூணு திருநாமங்கள் இந்த மூணு மந்திரத்துல. அதனால இந்த மூணு மந்திரத்துக்கும் வியாபக மந்திரம் அப்படின்னு. அது மட்டும் இல்ல, இந்த மூணு மந்திரத்துமே பிரணவத்தை சேர்த்து வரும். அஷ்டாட்சரம்னா பிரணவத்தை சேர்த்தாதான் எட்டு அக்ஷரம். விஷ்ணு ஷடக்ஷரம்னா பிரணவத்தை சேர்த்தாதான் ஆறு அக்ஷரம். துவாதசாட்சரம்னா பிரணவத்தை சேர்த்தாதான் 12 அக்ஷரம். மற்ற தேவர்களுக்கெல்லாம் பிரணவத்தை விட்டுட்டு சொல்லணும், ஆனா இது பிரணவத்தை சேர்த்து சொல்லணும். அது வெளியிலேயே பிரணவத்தை சேர்த்துக்கலாம் வேண்டாம். ஆனா இதுல அப்படி இல்லை, மந்திரத்துக்குள்ளேயே இருக்கு. ஏன்னா பிரணவத்துக்கு அர்த்தமே வியாபகம்னு அர்த்தம். அப்படியான ரீதியில எம்பெருமான் வியாபகங்கிறத காமிக்கக்கூடிய மந்திரம். அதனாலே அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகலந்த உம்மர போமா அப்படின்னு உலகத்தை அளந்தவன் தேவாதி தேவன் அப்படின்னு அஷ்டாட்சர மந்திரத்தினுடைய அர்த்தத்தை மூன்றாவது வரியில எடுத்து சொல்லி எழுந்தார் அப்படின்னு. நாலாவது வரியில தாத்பரிய அர்த்தம் உள்ள அர்த்தம் கருத்துன்னு சொல்ல, கருத்து தான் முக்கியம். செம்பற்கழடி செல்வா பலதேவா உம்பியம் நீயும் உறங்கேனோ ரெம்பாவாய். பலதேவனை எழுப்புறார் பலராமணி. பலராமன் கூட பாகவதம். கிருஷ்ணனுக்கு முன்னாடியே பிறகு கிருஷ்ணனுக்கு கைங்கரியமானு வந்த, அதனால அவன் பலதேவனை எழுப்பி செம்பர் கழடி செல்வா பலதேவா. பலதேவா நீ முதல்லயே பிறந்து கைங்கரியம் பண்ணிட்டிய. நீ முதல்ல பிறந்தபடினால்தானே அந்த தேவிக்கனுடைய வயிறு சுத்தமாகும். அதுக்கப்புறம் கிருஷ்ணன் வந்து பிறந்தான். அதனால நீ உன் காலடி எடுத்து வச்ச வேலை, உங்க அம்மாவுடைய வயத்திலேயே உங்க காலடி எடுத்து வச்ச வேலை செம்பொர் கழலடி சிவந்த கழலடி பொன் கழலடி. நீ காலையில் எடுத்து வச்சவேல அடுத்த குழந்தை கிருஷ்ணங்கிற குழந்தை ஆச்சரியமா போச்சு. செம்பொர் கழலடி செல்வா பலதேவா தம்பியும் நீயும். நீ எழுந்துக்காத உன் தம்பியும் எழுந்துக்க வேண்டாம். இல்ல நீ எழுந்துக்கணும், உன் தம்பியும் எழுந்துக்க. நீயும் தூங்க வேண்டாம், உன் தம்பியும் தூங்க வேண்டாம், ரெண்டு பேருமாக எழுந்திருக்கணும் அப்படின்னு சொல்றான். ரெண்டு பேருமா எழுந்திருக்கணும் அப்படின்னா பாகவத சேஷத்துவம் பகவத் சேஷத்துவம் பலராமன் பாகவத கிருஷ்ணன் பகவான் இந்த ரெண்டும் எழுந்துக்கணும். நமக்கு பாகவத சேஷத்துவம் வேணும், பகவத் சேஷத்துவம் வேணும். நான் பகவத் சேஷன் நானு பகவானுக்கு தான் சேஷன், பாகவதன் சேஷன் இல்லை அப்படின்னு சொன்னா அப்போ பூர்த்தியாக நீ பகவானை புரிஞ்சுக்கிறேன்னு அர்த்தம். நான் பாகவதற்கு தான் சேஷன், பகவானுக்கு சேஷன் இல்லை அப்படின்னு சொன்னா அப்போ வேற ஏதோ காரணத்தினால அந்த பாகவதன் சேஷனா இருக்கேன்னு அர்த்தம். ஏதோ அவர் பைசா தரார் அப்படிங்கிறதுக்காகோ அவர் உபகாரம் பண்றாங்கிறதுக்கோ அவருக்கு சேஷனா இருக்குன்னு தவிர பகவானுக்கு தாசன் அப்படின்னாலே உமக்கு தாசன் அப்படின்னு அதை அனுபவிக்க தெரியல. ஆனா இது ரெண்டும் சேர்ந்து இருந்தாதான் அழகு, பகவத சேஷத்துவம் பகவத சேஷத்துவம். அதனாலதான் உம்பியும் நீயுங்க, உம்பியும் உறங்கேன் நீயும் உறங்கே. பலராமா உன் தம்பியும் எழுந்துக்கணும், நீயும் எழுந்துக்கணும். ஆனா இது ரெண்டுமே நமக்கு புரியும், பகவத சேஷத்துவம் பகவத சேஷத்துவம் ரெண்டும். செம்பொர் கடலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேனோ ரெம்பாவாய். இதுதான் திரு அஷ்டாட்சர மந்திரத்தினுடைய தாத்பரிய அர்த்தம் உள்ள அர்த்தம். பொதுவா அஷ்டாட்சரத்தினுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவா, பகவானுக்கு சேஷன் அப்படிங்கிறதுதான் அர்த்தம் சொல்லுவா. மகதி முகுதாமிருஷ்டே திருஷ்டுவா மனோ மணி கர்ப்பணே பிரபதனதனா சந்த சுத்தை பிரபும் பரிபுஞ்சதே. கண்ணாடியில பார்த்தாலாம் ஒரு ஸ்திரீ, அவருடைய நாயகன் வரப்போறான், ஊர்ல இருந்து வரான். அவனை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, அதனாலே நல்ல அலங்காரங்கள் எல்லாம் பண்ணிட்டு நாயகனுடைய வருகைக்காக காத்துட்டு இருக்கா. அப்ப கண்ணாடியில முன்னாடி பார்த்துட்டு இருக்கான். கண்ணாடியில அவர் பார்த்து இருக்கும் போது பின்னாடியே நாயகன் வருது தெரியுது கண்ணாடியில. பிரணயனமி வப்ராத்தம் பச்சாத்து பிரியா சமன்விதம், எத்தனை சந்தோஷம் இருக்கும். உடனே அவனை நன்னா புரிஞ்சுப்பா இல்லையா, உடனே அவனை அனுபவிப்பா இல்லையா. அதே மாதிரி திரு அஷ்டாட்சரம் அப்படிங்கிறது கண்ணாடியா, நாயகன் அப்படிங்கிறவர் எம்பெருமான். நாம் எல்லாம் அந்த திருவஷ்டாட்சரங்கிற கண்ணாடியில நம்மளை பாக்குறோம். முதல்ல நம்மள ஜீவாத்மாவும், ஜீவாத்மாங்கிறது யார் எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்கிறோம். பார்த்தா பரமாத்மாவோட சேர்ந்து இருக்காரு, தனியா இல்ல. பரமாத்மா தயாரா இருக்க, எப்ப பார்க்க போறேன்னு தயாரா இருக்க. அவர் ஜீவாத்மாவான நான் அஷ்டாட்சரத்துல எங்க இருக்கேன் அப்படின்னு பார்க்கும்போது உடவே பரமாத்மாவும் சேர்ந்து இருக்கார் அப்படிங்கறத பார்த்து சந்தோஷப்படுறான் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரியாக எம்பெருமானுக்கு சேஷன் நான் அப்படிங்கிறது திருமந்திரத்தினுடைய அர்த்தம். திருமந்திரத்தை முதல்ல பிரணவத்தினாலே பகவானுக்கு தாசன் அப்படின்னு சொல்லி, நமஹா அப்படின்னு பகவானே எனக்கு உபாயம் அப்படின்னு சொல்லி, நாராயணாய அப்படின்னு சொல்லி பகவானுக்கே நான் கைங்கரியம் பண்ணலாம், அவனே உபேயம் அப்படிங்கிறத சொல்லி. ஆனால் பகவத் சேஷத்துவம் அப்படிங்கிறது இன்னும் விசேஷமா இருந்தா பாகவத சேஷத்துவமா, பகவானுக்கு கைங்கரியம் பண்றது அப்படிங்கிறது இன்னும் விசேஷமா இருந்தா பாகவதாளுக்கு கைங்கரியம் பண்றதுன்னு. ஏன்னா பகவானுக்கு சேஷன் மாத்திரம் இல்ல, பகவானை சேர்ந்தவர்கள் யாரோ அவ எல்லாருக்கும் தான். பகவானுக்கு கைங்கரியம் மாத்திரம் இல்ல, பகவானை சேர்ந்தவர்கள் யாரோ அவ யாரா இருந்தாலும் அவளுக்கு கைங்கரியம். ஏன்னா யாரா இருந்தாலும் சரி, குளம் தாங்கு சாதிகள் நாளிலும் தீழ்ந்து எத்தனை நலந்தான் இல்லாத சண்டாள சண்டாளர்கள் ஆகிலும் வளந்தாங்கு சக்கர தன்னன் மணிவண்ணர்க்கு ஆள் என்று உள் கலந்தார் அடியார் தம்மடியார் எம்படிகளேங்கிற நம்ம. எத்தனை மோசமானவனா இருந்தாலும் சரி, அவன் பாகவதனா, அப்ப அவன் எனக்கு சுவாமி அப்படின்னாரு. அப்ப அந்த மாதிரி ரீதியில பகவத் சேஷத்துவம் அப்படிங்கிறது அதுவே நன்னா ஆச்சுன்னா அப்ப பாகவத சேஷத்துவத்தை முடியும். அப்ப திருமந்திரத்துல மேலோட்டம் பகவத் சேஷத்துவம் செஞ்சாலும் அதே நன்மை நவா இந்த பகவத் சேஷத்தை கை கொண்டால் அப்ப பாகவத சேஷத்துவத்தில் முடியும். அதுதான் திருமந்திரத்தினுடைய தாத்பரியா. பாகவதர்களுக்கு தாசன்னா அதான் அழகா சொல்ற கண்ணபுரத்துறை அம்மானே அப்படிங்கிற திருமந்தின் திருவெட்டெழுத்தும் கற்று உற்றதும் உன் அடியாருக்கு அடிமை. என்னுடைய திருவெட்டெழுத்து நான் கற்றுறேன், பலன் என்ன அப்படின்னு கேட்டான். உன் அடியாருக்கு அடிமை, உனக்கு அடிமைன்னு சொல்லணும் இல்லையோ, உன் அடியாருக்கு அடிமைன்னு அழகா சொல்ற. அதனால அந்த ரீதியிலே பாகவத சேஷத்துவம், பாகவதாவுக்கு சேஷனாக நான் இருப்போம் அப்படிங்கிறது திருமந்திரத்தினுடைய தாத்பரிய அர்த்தம், முக்கியமான அர்த்தம் இது. உண்மையில பகவானோட நம்ம சேர்த்து கொடுக்கிறவர்களே பாகவதர்கள் தானே. அதனால செம்பர் கடலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் எப்படியும் பார்த்தோம், பாகவத சேஷம் பகவத் சேஷம் ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு பிரிஞ்சு இருக்காது, ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்ந்து இருந்தாதான் அது அழகா இருக்கும். செம்பர் கடலடி செல்வா பலதேவா, இந்த பாகவத சேஷத்துவம் அப்படிங்கிறது வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நமக்கு மனசுல எந்த கெட்ட எண்ணமும் வராது, காமம் வராது, கோபம் வராது, எதுவும் கிடையாது. ஏன்னா சிவந்த பொன் கழல் அடி இது, இது வந்தாச்சுன்னா இனிமே வரதெல்லாம் நல்ல எண்ணம் தான் வரும், மொத்தமும் நல்லதுதான், க்ஷேமந்தான் மொத்தம். இந்த பாகவத சேஷத்துவங்கிறது உங்க மனசுலே அடி எடுத்து வைக்கிறதா இல்லையா, காலடி எடுத்து வைக்கிறதா இல்லையா, அது எடுத்து வச்சா அது விசேஷம் அப்படிங்கிறதுனாலே செம்பொற் கழலடி அப்படிங்கிற செம்பர் கழலடி செல்வா அப்படின்னு. ஏன்னா அதுக்கப்புறம் ஆனந்தம் தவிர வேற இருக்காது. அதனால நீங்கள் ரெண்டு பேரும் தூங்காமல் எழுந்திருக்க வேணும் அப்படின்னு இதுல பிரார்த்திச்சேன். உம்பியும் நீயும் அப்படின்னு திருமந்திரத்திலே பகவத் சேஷத்தும் பாகவத சேஷத்தும் ரெண்டையும் எழுந்திருக்கிறதுனால இந்த ரெண்டையும் சேர்த்து இங்க சொன்னார். இப்படி இந்த பாசுரத்துல நாலு வரியிலே ஆச்சாரியன் மந்திரம், மந்திரார்த்தம், மந்திர தாத்பரியம் இந்த நாளையும் இருப்பதாக சொன்னார். ஒட்டுமொத்தமா எல்லாமே ஆச்சாரியன் சொல்றது அப்படின்னு வியாக்கியானம் பண்றதாலும் உண்டு. அப்படி பார்த்தோம்னா அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும்னு தசக போஷக போக்கியத்தை நமக்கு கொடுக்கக்கூடியவன் ஆச்சாரியன். கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே அப்படின்னு, பெண்களுக்கெல்லாம் கொழுந்து போக இருக்கக்கூடியவளே அப்படின்னு ஆச்சாரியன் தான் சொல்ற. பெண்கள்லாம் பெருமாளுடைய தாசர், அவர்களுக்கு தலைமை தாங்கி ஆச்சாரம் இருக்கு. அப்படின்னால விற்புருவ கொடி அப்படிங்கிற சுவாமி தேசிகன் தன்ன ஒரு கொடி, கொடினா கோல் தேடு, கொடினா படறதுக்கு ஒரு கோல் வேணுமோ இல்லையோ அந்த மாதிரி நான் எம்பெருமானை கோல் தேடியோடும் கொடுந்ததே போன்றதே மால் தேடியோடும் மனம், எம்பெருமானை தேடி ஓடும் என்னுடைய மனசு. அதனால கொம்ப நாட்கள்லாம் கொழுந்தே எம்பெருமானை பற்றி இருக்கக்கூடிய கொடி போலே, மரத்தை பற்றி இருக்கக்கூடிய கொடி போலே எம்பெருமானை பற்றி இருக்கக்கூடியவர்கள் ஆச்சாரியர்கள், அதுல சிறந்தவராக இருக்கக்கூடியவர் கொழுந்தாக இருக்கக்கூடியவர் ராமானுஜர் தேசிகன் போல விசேஷாச்சாரியர்கள், அவர்கள் தான் குல விளக்கு, அந்த குரு பரம்பரையிலேயே விளக்காக இருக்கக்கூடியவர்களா. அமுனா தமுனா தமுநாதி சாயிபூம்னா யதிராஜேன நிபத்த நாயக ஸ்ரீஹின்னு சொல்ற மாதிரி அப்படி இருக்கக்கூடியவர்கள் எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய் புகழை கொடுக்கக்கூடியவர் எழுந்திருவா ஆச்சாரியமே தான் சொல்றார். ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லி ஸ்ரீ ரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் அப்படின்னார். ரங்கராஜன் அப்படின்னு ஒரு மரம், சந்தன மரம், ஹரிச்சந்தன மரம், அதுல கடந்து இருக்கக்கூடிய கொடியம் லட்சுமி பிராட்டி. இந்த மாதிரி கொம்பனாக்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய் அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே அப்படின்னு ஆச்சாரியன் சொல்றான். அவர் புகழ்னாலே லோகம் மொத்தத்தை வியாபிச்சு இருக்காரா, மேல் லோகம்லாம் போறது எம்பெருமானாருடைய புகழ், ராமாங்கூர் புகழ் விஸ்வ வியாபிஞ்சகாதி நிருபதி யசம்பதே லோகம் முழுக்க பரவி இருக்கக்கூடிய ராமானுடைய புகழ் அப்படிங்க. இந்த இடத்துல இருந்தா கூட புகழ் எல்லா இடத்துலையும் பரவி இருக்கு. அம்பரம் ஊடறுத்து தேவலோகத்துக்கெல்லாம் போறது, அங்கெல்லாமும் பரவி இருக்கு. அவர்களும் ராமானுஜ தாசர்களா அகலாம் பாக்கலாமா? அப்படி அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் பொமானி தேவர்களும் கொண்டாடும்படியாக இருக்கக்கூடியவரே அப்படின்னு ஆச்சரியம். செம்போர் கழுதடி செல்வா பலதேவா உங்கியும் நீயும் உறங்கேனோ ரெம்பாவா அப்படின்னு ஆச்சாரியனுடைய திருவடி பெருமை. செம்போர் கழுதடி நமக்கே தெரியும், அவருடைய திருவடிக்கு தனி பெருமை இருக்கு. சிவந்த திருவடியின் மாற்றம் இல்லை, பொற்கழலடி செம்பொற்கழலடி செல்வா பலதேவா. அல்ல பொன் பொன் கடல் இருக்கான், கடலும் ஒரு ஆபரணம், திருவடியில் போட்டுக்கிற ஆபரணம், அது பொன்னால் ஆயிருக்கு. அதனால செம்பொற்கழலடி செல்வா பலதேவா அப்படின்னு ஆச்சாரியனுடைய திருவடி பெருமை, அவன் ஆச்சாரியன் திருவடி எடுத்து வச்ச விசேஷம் மனசுல மனசுல எடுத்து வச்சானா அதிலிருந்தே அங்க இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் போகும் அப்படிங்கறத காண்பிக்கும். இப்படி இந்த பாசுரத்தில் ஆச்சாரியனை மந்திரத்தை முதலியவை நாம் இருப்பதை பார்க்கும். அதுவார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம்.